நூலில் ஆடி வரும் பொம்மை வாசமலர் இங்கு வாடுவது உண்மை. வாசையனும் நூலில் ஆடி வரும் பொம்மை வாசமலர் இங்கு வாடுவது உண்மை. மாமன் மகன் இல்லும் மாலையிடச் சொல்ல மாமன் மகன் இல்லை மாலையிடச் சொல்ல அத்தை மகன் இல்லை அன்பு மனப்பள்ள அத்தை மகன் இல்லை அன்பு மனப்பள்ள காலம் வரும் என்று காத்திருக்கும் என்று ஆசையனும் மலரிந்து வாடுவது உண்மை. எல்லோரும் நடிக்கின்றோம் நடித்து முடித்த பின்னே வேடத்தை கலைக்கின்றோம். வேடத்தை கலைத்தவுடன் பாடத்தை மறக்கின்றோம். கண்ணீரிலாடும் என் காதல் ஓடம் யாரான இன்று ஊர் சேரக்கூடும். கண்ணீரில் ஆடும் என் காதலோடம் யாரான இன்று ஊர் சேரக்கூடும். நீ ஆடும்போது நான் ஆட கண்டே உன் கண்ணில் ஏக்கம் நிழலாட கண்டே என் துண்டான நெஞ்சத்தை கண்ணான கண்டே உன் கை கொண்டு தாளாட்டவா. என் உள்ளத்தை என்பெண்ணும் வெள்ளத்தில் என்னாலும் ஓயாமல் நீராட்டவா. நீ நஞ்சள்ளி தந்தாலும் தேனள்ளி தந்தாலும் நான் உண்டுவே. ஆடி வரும் பொம்மை வாசமலரிந்த